ஸ்ரீமதே நிஹவாந்த மகாதேசிகாய நமஹ. நேற்று பர்யந்தம் நம்ம வந்து திருச்சின்னமாலையிலே எட்டு பாசுரங்கள் திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் என்ற ரீதியிலே சுவாமி தேசிகன் எட்டு பாசுரங்கள் நமக்கு திருச்சின்னமாலையில அனுகிரகம் பண்ணார். இப்ப அடுத்தது ஒன்பதாவது பாசத்தை பிரவேசம் பண்ணணும். இந்த பாசுரத்தில் வந்து சுவாமி தேசிகன் கிருஷ்ணனுடைய திருவிளையாடல்களை சொல்றீங்க. இதையெல்லாம் பண்ணது அத்தீரிய அருளாளன் சாதிக்கிறார். அது எப்படின்னு இப்ப நம்ம பாசுரத்தை சேவிச்சுட்டு பார்ப்போம். அடியேன் வஞ்சனசை பூதனையை மாய்த்தாறு வந்தார் மல்லரு மதஹரி மாள மலைந்தாறு வந்தார் கஞ்சனை போரு கடும் சினத்தார் கடிந்தாறு வந்தார் கண்ணுதல் முன் வானந்தோள் கழித்தாறு வந்தார் வெஞ்சொல் தர வீடு கொடுத்துகந்தாறு வந்தார் விளக்கெல்லா வழி நடத்த விரைந்தாறு வந்தார் பஞ்சவரை பலவகையும் காத்தாறு வந்தார் பாஞ்சாலி குடல் முடித்தாறு வந்தாறு தாமே. தாமே வந்து பாஞ்சாலி குழல் முடித்தார் அப்படின்னு அத்தியாகாரம் பண்ணிக்கணும். இந்த பாசுரத்தில் பெருமாள் செய்த விளையாட்டுக்களை சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்றார். ஒன்பதாவது பாசுரம் முதல் பதத்தில் வஞ்சனசை பூதனையை மாய்த்தார் வந்தார். இந்த வரிக்கு பூதனா மோட்ச படலம் சொல்லணும். இந்த பூதனா யாரு அப்படின்னு கேட்டாக்கா வாமனாவதாரத்தில் திருமால் மூலிடமன் கேட்டு போனார். இவர் பலி சக்கரவர்த்தியின் குமாரத்தி, ரத்னமாலான் பேரு. பெருமாள் வாமனாவதாரத்தில் மூலிடமன் கொடு அப்படின்னு பலி சக்கரவர்த்திட்ட கேட்கிறார். அப்போ பெருமாளுடைய விலட்சண திருவுடம்பை அவள் கடாட்சம் பண்றா. ஒரு கொடையை எடுத்துட்டு மாந்தோல் போத்திண்டு பெருமாள் கமண்டலத்தோட பாதுக சாத்திண்டு முப்பரினுள் அணிந்து பெருமாள் மான் கொண்டதோல் மாறுவில் மானியாய் மாவலிமன் தான் கொண்டு தாளால் அளந்த பெருமான்னு ஆழ்வாராதிகள் எப்படி மங்களாசாசனம் பண்ணாலோ அப்படி பெருமாள் அங்கிருந்து சேவிக்கிறாவோ. அப்போ ரொம்ப அற்புதமான ஒரு திவ்ய தேஜஸ்வி உடைய இந்த குழந்தை யஜ்யோபன் திரைத்திண்டு வேதாத்தியனம் பண்ணிட்டு வந்திருக்கானே, ரொம்ப குட்டி குழந்தையா இருக்கான், இவனுக்கு நாம் ஸ்தன்யபானம் பண்ணி வைக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டாவோ. ஆனால் பெருமாள் வஞ்சித்து நெஞ்சுருக்கின்ற ரீதியிலே பலி சக்கரவர்த்தி கிட்ட மூன்று மண் கேட்டு ஈரடியால் முடித்துக் கொண்ட முக்கியமும் என்றபடி ரெண்டு அடியிலே மொத்தலோகத்தையும் அளந்துட்டு போயிட்டான். அது அவளுக்கு பெருமாள் மேல கடும் சின்னத்தை ஏற்படுத்திடுத்து. அதனாலே அன்னைக்கு வஞ்சகம் வைக்கிறாள், நான் உன்னை கொள்வேன் அப்படின்ட்டு. எப்போ வாமனாவதாரத்தில் பண்ண பிரதிஜ தான் பெருமாளுக்கு ஸ்தன்யபானம் பண்ணி வைக்கணும்னு அந்த கேட்ட ஒரு கேள்விக்கு கிருஷ்ணாவதாரத்திலே பதில் கொடுத்தார் பெருமாள். அவதான் கம்சனுடைய துர்போதனையின் பேரில் பெருமாளை கொள்றதுக்கு வந்தா, அவளே பூதனையா அவதாரம் பண்ணா, ரத்னமாலா தான் பூதனை அவதாரம் பண்ணது. அப்படி வந்து ஏன் பெருமாள் சர்வஜனாச்சே, இவள் விஷம் முளைப்பாலுடே வந்து பால் கொடுக்க போறாளே, பெருமாள் அதை நிஷித்தம்னு தள்ளியிருக்கலாமே, அப்பயே ஏன் பெருமாள் அதை சீகரிச்சிருந்தா அப்படின்னா, கிருஷ்ணனுக்குன்னு அந்த அவதாரத்தில் சொல்லிட்டா. மற்றும் இன்னும் பார்த்தா தாயாய் வந்த பேயிரும் தயிரும் விழுதும் உடனுண்ட மாயான் அப்படின்னர் வாழ்வார். இவள் தன்னுடைய யசோதை பிராட்டியருடைய திரு உருவத்திலே வந்துட்டா. எங்க அம்மா வருஷத்துல வந்துட்டாயா, அதனால சாப்பிட்டேன்னு பெருமாள் சாச்சாரம். தாயாய் வந்த பேய் உயிர் அப்படின்னு ஆழ்வார் மங்களாசாசனம். அது என்ன பண்ணார் அப்படின்னா, குழந்தைய எடுத்து வச்சிருந்தா தூளியில் அந்த குழந்தைய எடுத்து வச்சிருந்து ஸ்தன்யபானம் பண்றா. விஷப்பால் அந்த அவருடைய திருமேனிய கண்ணனுக்குன்னு விஷத்தை ஊட்டி ஊட்டி ஊட்டி வளர்த்த திருமாறு அவளுக்கு, அதுலேருந்து ஸ்தன்யபானம் பண்ணி வைக்கிறதுக்கிட்டா பெருமாள் நல்லா சீகரிச்சுட்டு இறத்தை. அந்த விஷப்பால பெருமாள் சீகரிக்க சீகரிக்க பெருமாளிய அந்த திருவுருவமானது திருமுக மண்டலமானது அதுவும் ஒரு விஷமா ஆகி உதரெல்லாம் செவந்து போச்சான். அப்படி பெருமாள் எப்படி அவரை சீகரிச்சின்றான்னா, பேய் என்றவளை பிடித்துயிராய் உண்ட அப்படின்னு ஆழ்வார். பேய் என்று பெருமாளுக்கு தெரிஞ்சு போய் பிடித்து உயிரை உண்டனர். எப்படி பெருமாள் சாப்பிட்டான்னா, உயிர் துள்ள சுவைத்தானால் இன்று முற்றும் துவக்கர உண்டானால் இன்று முற்றும் அப்படின்னு பெரியாழ சாதிக்கிறார். அவர் உயிர் துடிக்க துடிக்க பெருமாள் அந்த ஸ்தனிபானம் பருகிறார். என்ன உயிர் துள்ள சுவைத்தான துவக்கு அற உண்டான, இதுக்கு மேல அந்த சரீரத்தில் ஒண்ணுமே கிடையாது. ரத்தத்தையும் சேர்த்து உறிஞ்சிட்டான், அப்படியே உயிரையும் சேர்த்து உறிஞ்சான் அந்த ஸ்ரீவத்சன். இப்படி இந்த பூத்தனா வதம் பண்ணாலும் அவளுக்கு மோஷம் கொடுத்தான் பெருமாள். அன்னைக்கு வாமனாவதாரத்திலே அவள் கேட்ட ஒரு கோரிக்கைக்காக பெருமாள் கிருஷ்ணாவதாரத்திலே அவருக்கு அவளிடமிருந்து சன்னிபானம் பண்ணிட்ட. ஆனால் இவள் வஞ்சனையால் வந்தவள் தன் உயிருண்டு வாய்த்த தயிருண்டு வெண்ண யமுதுண்டு அப்படின்னு வலிமிக்க கஞ்சன் உயிர் அது உண்டி உலகுண்ட காலைன்னு பெருமாளுக்கு திருநாமம். அப்படி அன்னைக்கு கேட்ட ஒரு கேள்விக்கு பெருமாள் இன்னைக்கு அவள் எப்படி ஆசைப்பட்டாலோ ஸ்தன்யபானமானது தாய்டேன்னா குழந்தைக்கு வரணும், அந்த ரீதியிலே தாயாய் வந்த பேய் உயிரை அவளை உயிர் துள்ள சுவைத்தான் பெருமாள். அவளுக்கு ஒரு மோட்ச சாம்ராஜ்யம் கொடுத்தார். இதுதான் பெருமாள் தன்னை எதிரியா நினைக்கிறவருக்கும் ஒரு அனுகிரகம் பண்ணக்கூடிய பரம கிருபாலு. அதுதான் சுவாமி தேசிங்க திருவள்ளபத்தர் இருங்க, பஞ்சனசை பூதனையை மாய்த்தாறு வந்தார் அப்படின்னர். வஞ்சனையாள் வந்த பேயுயிரை பெருமாள் மாய்த்தான். அடுத்த வரையிலே மல்லர் மதகரி மாள மலைந்தாறு வந்தார் அப்படின்றார். மல்லர் கம்சன் வந்து அக்ரூரர் பெருமாள்கிட்ட அமைச்சு, கம்சன் தனுர்யாகத்துக்கு கூப்பிடுறேன், பெருமாள் அவசியம் வேலைடும் பிரார்த்தனை பண்ண வர. இவர் அக்ரூரரை மதிச்சு பெருமாள் வர, பெருமாளுக்கு தெரியாத விஷயம் இல்லை, தனுர்யாகத்து தான் கூப்பிடுறான்னு பெருமாளுக்கு தெரியும். இருந்தாலும் அக்ரூரர் பேர்ல ஒரு மதிப்பு இருக்கு அவருக்கு, ஏன்னா அக்ரூருக்கு பெருமாட்ட பக்தி உண்டு. கம்சன் அவையிலேருந்து வந்திருக்கார், கூட்டு கூட்டம் போறதுக்கு வரார், ரெண்டு பேரும் கிளம்பி போறா. அப்போ அவன் கம்சன் நினைச்சான், ரெண்டு பலிஷ்டமான மல்லர்களை வச்சு பெருமாளை அங்கேயே அமுக்கணும், வழியிலே பெருமாளை தனுஜாகத்து மேடையிலே பெருமாளை கதையை முடிக்கணும்ட்டு அவ ரெண்டு பேரும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான். அதான் பேயவாள் சாதிச்ச, இருமலை போல எதிர்ந்த மல்லர் இருவரங்கம் எரி செய்தாய் அப்படின்னர். ரெண்டு மல்லர் இருந்தா, சானூரன் முஷ்டிகன்னு பேரு அவ ரெண்டு பேருக்கும். அவ நினைச்சுட்டா, அவ உடம்புல பலம் ஜாஸ்தி, மூளையில பலம் இல்ல அவளுக்கு. அவ நினைச்சா, இங்க சின்ன பாலகன் கிருஷ்ணன்டா வெண்ண திருடியும் தயிரும் வெண்ணும் பாலும் சாட்ட உடம்புல ஒன்னும் பலம் கிடையாது, நீ இந்த பக்கத்தேருந்து ஓடிவா நான் அந்த பக்கத்தேருந்து ஓடி போறேன்னா ரெண்டு பேரும் எதிர்த்து மோதியை நெடுல வச்சு அவனை அதை நசுக்கி விடுவோம்னு நினைச்சிட்டு அவ வந்து முன்னாடியே ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தா. அதுமாதிரி பெருமாள் அங்க தனுஜாகத்துக்கு போறாங்க, போகும்போது இந்த பக்கத்தேருந்து சானூரன் அந்த பக்கத்தை முஷ்டிகன் வந்து ஓடி வரான். பெருமாள் புரிஞ்சுட்டார், சரி நம்ம நசுக்க போறான்ட்டு. பெருமாள் ஒண்ணு பண்ணல, சத்த நகுந்துட்டாரா, வந்த ஸ்பீட்ல ரெண்டு அம்பும் நேர் நேரம் மோதிக்கிற மாதிரி ரெண்டு பேரும் ரொம்ப பலிஷ்டமான மல்லர்கள், ரெண்டு பேரும் மோதிண்டா மோதிண்டு அவளே பிராண விநியோகம் போயிட்டாலாம். அந்த மாதிரி பெருமாள் இந்த மல்லர் அவளை மாய்க்க வந்தார் அப்படின்னு சொல்றார். அடுத்தது சுவாமி தேசிகன் மதகரி மாள மலைந்தார்னு சாதிச்சார். மதகரி மதம் பிடிச்ச குகல் யானை, அந்த யானைய பெருமாள் சம்ஹாரம் பண்றார். முதல்ல தந்தத்தை ஒடிக்கிறார். கும்பமிகு மத யானை பாகனோடும் குலைந்து வீழ கொம்பதனை பறித்தறிந்த கூத்தனமந்துரையுமிடம் அப்படியே மங்களாசாசம். கும்பமிகு மத யானை பாகனோடும் குலைந்து வீழ, பெருமாள் அவன் பாகனையும் சேர்த்துக் கொள்றார். அப்படி பிடிச்சி தந்தத்தை பிடிச்சி உடச்சு கடாசிட்டு பெருமாள் அப்படி ஓடு அப்படி கொண்டான் அந்த யானைய. அந்த மாதிரி இந்த மதகரி மதம் பிடிச்ச ஒரு கரிய கொண்டு வச்சு இதன் மூலமா தீர்த்துள்ளான் ரெண்டாவது செக் போஸ்ட் பெருமாளுக்கு அங்க தனுர்யாகத்துல. அதையும் பெருமாள் ஜெயிச்சுன்னு வந்துட்டார். மல்லர் மதகரி மாள மலைந்தார் வந்தார். அதனாலே ரெண்டாவது வரையிலே மல்லர் மதகரி மாள மலைந்தார் வந்தார்னு சுவாமி இங்க வந்து மங்களாசாசனம் பண்றார். அடுத்தது கஞ்சனை போரு கடும் சீனத்தால் கடிந்தாறு வந்தார் அப்படின்னர். தன் மாதூலரான கம்சனை வதம் பண்ணர், பெருமான் அவதாரம் பண்ண போதே கம்சனுக்கு பயம், இந்த குழந்தையாலே தமக்கு மரணம் என்று தெரிஞ்சுட்டான், அதனால இந்த குழந்தை எப்படியும் கொண்டு எல்லாரையும் சகடாசுரன் ஒருத்தரா அமுச்சு அமுச்சு பாக்குறான். ஆனா அவனுடைய வலிமை ஒன்றும் பலிக்கல, பெருமாள் ஆச்ச சர்வேஸ்வரன் ஆச்சா எப்படி பலிக்கும். அதனால கடைசியிலே பெருமாள் பார்த்தார், பூஜனா பூதனா வதமாச்சு, மல்லர் மதுகரி மாண்டாச்சு, அடுத்து பெருமாள் கிட்ட போயாச்சு, அவன் கிட்ட கஞ்சனை கொண்டுட்டார். கஞ்சன் வயிற்றில் நெருப்பன் என்ற விடமான சாய்ச்சார். கிருஷ்ணனை நினைக்கும் போதே வயிற்றில் அவனுக்கு நெருப்பு அப்படி அள்ளி கொட்டின மாதிரி இருக்குமா. கஞ்சன் வயிற்றில் நெருப்பன் என்ற இடமான மங்களாசாசனம். இப்படி தன் மாதுடரான கம்சனையும் பெருமாள் கொண்டுடுறார். எப்படி கொண்டார்? ரொம்ப கடும் சினம். இந்த பெருமாளை கொள்ளணும்ட்டு எத்தனையோ பேருக்கு ஹிம்சை பண்ணானவன், எத்தனை எத்தனை விதத்திலே ஹிம்சை பண்ணி இப்படி ஒரு அந்த கோகுலத்துக்கே ஒரு துர்கதியை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தான். ஆனா பெருமாள் அங்க ஏழுன்றதால அவனால ஒன்னும் பண்ண முடியல. கடைசியில பெருமாள் அவனையும் வதம் பண்ணிட்டார். இப்படி கம்சனுடைய வதமும் முடிஞ்சது. அடுத்தது பார்த்த சுவாமி தேசிகன், கண்ணுதல் முன் வானந்தோள் கழித்தாறு வந்தார் அப்படின்னர். கண்ணுதல் முன் வானந்தோள், சிவனுக்கு முன்னாடியே பானாசுரன் அவனுடைய 1000 தோள்களையும் கழிச்சாராம் பெருமாள் இந்த யுத்தத்தில். அதை இங்க சுவாமி தேசிகன் எடுத்து காட்டுறார். கண்ணுதல் முன் வானந்தோள் கழித்தார், வானன்னா பானாசுரன். இப்படி ஒரு எங்க மங்களாசாசனம். அடுத்தது பார்த்தா அடுத்த வரியிலே, வெஞ்சொல் தர வீடுகோடு துகந்தாறு வந்தார் அப்படின்னு நம்ம இன்சொல் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இங்க வெஞ்சொல்னு சுவாமி எடுத்திருக்கார் ஒரு விஷயத்த. வெஞ்சொல் தர வீடுகோடு துகந்தார், உகந்தான் பெருமாள். தன்னை வெசவனுக்கு பெருமாள் மோக்ஷ சாம்ராஜ்யத்தம் பிரசாதமாக கொடுத்து திருவுள்ள முகந்தா அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார். இங்க என்ன, யார் இந்த விஷயம் அப்படின்னாக்கா சிசுபாலன். சிசுபாலன் பிறக்கும் போதே 4 கைகள் 3 கண்களோட பிறந்தான்னு சொல்றா. சிசுபாலன் தேசழிந்தன்னு ஆழ்வாராதிகள் பாசகங்கள் எடுக்கிறார். ஆண்டாலும் சாய்க்கிறான், கண்ணாளம் கோடித்து கண்ணி தன்னை கைப்பிடிப்பான் தின்னாந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து அப்படின்னு பாசுரம். தர்மராஜர் தர்மபுத்திரர் ராஜசூரியாகம் பண்ண போறார். அதற்கு அக்ர பூஜை இருக்கும்போது முதல் மரியாதை யாருக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சர்ச்சை வருது. அப்போ சகதேவன் அவர் தான் சொல்றார், இந்த எல்லா இந்த பூஜைக்கும் தலைவகன் யாருன்னா ஸ்ரீகிருஷ்ணன் தான். அவன் சர்வஜ்ஞன், அவருக்கு தான் நம்ம சமர்ப்பிக்கணும் அப்படின்ட்டு சகதேவன் சொல்றார். அப்போ சிசுபாலன் சபையிலிருந்து எழுந்து வந்து, சின்ன பசங்க சொல்றதெல்லாம் பெரியவா கேட்கறீங்களோ, கிருஷ்ணன் அயோக்கியன், மறைஞ்சிட்டு போய் துவாரகையிலே தீர்த்தத்துக்கு உள்ளே போய் மாளிகை கட்டி உட்கார்ந்து இருக்கான், அவன் பெண் பிள்ளை பின்பக்கம் சுத்திரவன் அப்படின்ட்டு ஏகமாக வீராம். அதற்கு முன்னாடி இவனுடைய சிசுபாலனுடைய அவதாரத்தின் போதே சதுர்புஜத்தோடய 3 கண்ணோடையும் பிறந்தான்னு சொல்றா இல்லையா. அப்போ யார் இவனை தொடரால தொடும்போது அவனுடைய கைகள் 2 கையும் மறையதோ அவனாலே சிசுபாலன் கொல்லப்படுவான்னு விதி எழுதியிருக்கு. அந்த ரீதியிலே பெருமாள் வந்து அவனை தொட்ட உடனே 2 கையும் மறைஞ்சு போறது, 3வது கண்ணும் போயிடுறது. அப்போ அவனுடைய தாயார் கேட்கறா, பா என் பையனை கொண்டுடாத அப்படின்னு சொல்ற. விதி அதுவான நான் என்னமா பண்ணட்டோம்னு பெருமாள் சாய்க்கிறார். கொஞ்சம் பார்த்து பண்ணுப்பான்னு சொல்றா, ஒரு பிரார்த்தனை பண்றா. சரி, நீ ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து கேட்கிற, அதற்கோசம் கொஞ்சம் நான் மனசு இழைக்கிறேன். என்னன்னா, அவன் என்னை பத்தி 100 தப்பு 100 விசவு வரைக்கும் நான் தாங்கிப்பேன், 101வது விசவம் போகும்போது அவன் இருக்க மாட்டான்னு பெருமாள் சொல்லிட்டு கிளம்பிடுறார். இப்போ அதுக்கு வந்து ஒரு ஹேத்து ஏற்பட்டது. இந்த ராஜசோக யாகத்தில் இந்த முதல் மரியாதை கிருஷ்ணனுக்கு தான் கொடுக்கணும் சகதேவன் சாதிக்க, எல்லாரும் அதை ஆமோதிச்சுட்டா இவன் எழுந்து பெருமாளை வந்து தன் வாயில் வந்தபடி வையிறான். கேற்பால் செவிசுடு கீழ்மை வசவுகளே வையும் சேர்ப்பால் பழம்பகவன் சிசுபாலன் திருவடி தாட்பால் அடைந்த தன்மை அறிவாரை அறிந்துமேன் அம்மாள் வசாக்கிறார். கேட்பா செவிசுடு கீழ்மை வசவுகளே வையும். அந்த மாதிரி கெட்ட வார்த்தை யாரும் கேட்டிருக்க மாட்டான். அப்படி ஒரு கீழ்மையான வசவுகள் கேட்கக்கூடியவா அவருடைய திருக்காதுகள் வந்து ரத்தம் வரும். அப்படி வசான் பெருமாளை பத்தி சேட்பால் பழம் பகைவன் தான் பிறக்கும் போதே கிருஷ்ணனுக்கு அவன் எதிரி, கிருஷ்ணனை எதிரியா பாவிச்சு விட்டான். பழம் பகைவன் சாதிச்சார் இங்க ஆழ்வார். எப்படின்னா இதுதான் வெஞ்சொல், வெஞ்சொல் கொடுத்தான் பெருமாளுக்கு. எல்லாம் பெருமாளை அர்ச்சனை ரூபத்திலே செஞ்சொல்லால் அர்ச்சனை பண்ணுவா. ஆனா இந்த சிசுபாலனாகப்பட்டவன் கிருஷ்ணனை எதிரியா பார்த்து வெஞ்சொல் கொடுத்தான் பெருமாளுக்கு. பெருமாளும் பார்த்த 100 தப்புக்கு மேல பண்ணிட்டே இருந்தான். சக்கரத்தாழ்வார் கிளம்பினர், நேரா சிரச்சேதம் பண்ணிட்டு வந்துட்டார். இத வெஞ்சொல் தர வீடுகோடு துகந்தார் வந்தார். சிசுபாலன் சேசை அழித்தார் பெருமாள். அவன் அழிச்சதோடு இல்ல, அவன் வந்து வெசால பெருமாள் தானே வெசான் சுவாமி, பெருமாள் வையலமான்னு கேட்கக்கூடாது. பெருமாள் பெருமாள் கிருஷ்ணன் கிருஷ்ணன் கிருஷ்ணன் சொல்லிண்டே இருந்தானே, அதுக்கோசரம் பெருமாள் மோட்சம் கொடுத்தார் அவனுக்கு. அதான் பெருமாளுடைய இந்த தயாள குணத்தை காருண்யத்தை இங்க நம்ம கவனிக்கணும். அதுதான் சுவாமி தேசியன் திருவள்ள பத்திரங்க வெஞ்சொல் தர வீடு கொடுத்து துகந்தார். தன்னை வெசவனுக்கு கூட பெருமாள் மோட்சம் கொடுக்கிறோம் அப்படின்னாக்கா அவனுடைய இலகைய அந்த தயை அந்த குணத்தை யார் சொல்வது? அதான் நீர்மையினால் அருள் செய்தன்னு சாதித்தார் கரியன். அப்படின்னா எல்லாத்தையும் பெருமாள் கொடுக்கலாம். கலைகளும் வேதமும் நீதி நூலும் கற்பமும் சொற்பொருள் தானும் மற்ற இலைகளும் வானவர்க்கும் பிறர்க்கும் நீர்மையினால் அருள் செய்து தயை என்ற குணத்தால் பெருமாள் கொடுத்தான். போ நம்மளதான விஷம் வசிட்டு போறான், போ 100 தொப்பு வரைக்கும் பொறுத்துண்டோம், அவனுக்கு மோட்சம் அடுத்ததுன்னு சொல்லிட்டு பெருமாள் இந்த கீழ்மை வசவுகளையும் தன் அர்ச்சனையா பெருமாள் பாவிச்சுண்டு வெஞ்சொல் தர வீடுகோடு துகந்தார் வந்தார் அப்படின்னர். உகந்தார்னு போட்டார் பெருமாள் திருவுள்ள உகந்தது. நான் என்ன ஒரு ஜீவனுக்கு மோட்சம் கொடுத்தோம்னு பெருமாளுக்கு ஒரு சந்தோஷம். அப்படியாகப்பட்டது இந்த சிசுபால வரம் முடிஞ்சது இந்த 5வது வரியில. அடுத்த வரியிலே சாதிக்கிறார் விளக்கெல்லா வழிநடத்த விரைந்தார் வந்தார். இந்த பத்தசேதனாகப்பட்டவன் ஆச்சாரியமுக்கு என்ன பண்ண சரணாகதி, அதன் மூலமாக தேக அவசானத்தின் போது பெருமாள் இந்த ஜீவனை ஆச்சாரிய மார்க்கத்திலே இந்த பிரபன்னர்களை கொண்டு போய் வழி நடத்துற விலக்கில்லாத வழி. எவன் வருவன் சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். எப்படி தேக அவசானத்தின் போது மோட்சம்னு தேவப்பெருமாள் சாதிச்சார் இல்லையா, அதனாலே இந்த ஜீவன் தன்னுடைய கனவையை முடிச்சுண்டு தன் கர்மாவெல்லாம் முடிச்சுண்டு இந்த பெருமாள் திருவடியை தாம் வைகுண்டத்திலே கங்கிரம் மண்டலத்துக்கு பிரவேசம் பண்ணுமோ அந்திபதசம் வரும்போது இந்த ஜீவனை பெருமாள் அந்த ஹார்தன் என்று சொல்லப்பட்டதான பெருமாள் வந்து அச்சிராதி மார்க்கத்திலே வழி நடத்துறான். இந்த பிரபன்னர்களை அச்சிராதி மார்க்கம் வழியாக ஸ்ரீவைகுண்ட லோகம் கொண்டு போய் அங்கு தன்னுடைய திருவடி கீழ் ஆட்படுத்திக்கிறான். அதுதான் சுவாமி இங்க சாய்க்கிற விளக்கெல்லா வழி நடத்த விரைந்தார் வந்தார். வைகுண்டத்துக்கு வழி வழிகாட்டி அழிச்சுட்டு போறான் சுவாமி. காலமேக திருவுருவன் திருநாம், காலமேகம் அப்படின்னா வழிகாட்டி அப்படின்னு ரத்தம் ஒண்ணு பெரிவா சாதிக்கிறதா உண்டு. அப்படி இந்த பெருமாளாகப்பட்டவன் ஜீவனுக்கு வைகுண்டத்து போட்டு வழி காடுறான். அதான் விலக்கில்லாத வழி நடத்த விரைந்தார், அவசரப்பட்டு வந்தானாம் பெருமாள். இது வேற எங்கேயாவது போயிட போறதே இந்த ஜீவன். அதனாலே 101 நாளைக்கு கீழே போனாக இந்த ஜீவாத்மா அந்த பிராணன் போகும்போது வேற லோகத்துக்கு போயிடும். அதனாலே தானே கிட்டழந்த தலை கட்டி 101வது நாடு வழியா இந்த ஜீவனை உடல்ல இருந்து பிரவேசம் பண்ணி வெளியில எடுத்துடு. நிர்யாணத்தின் போது, நிர்யாணம்னா மரண தசை, அந்த டயத்திலே பெருமாள் இந்த ஜீவனை கொண்டு வழி நடத்தி அச்சிராஜ மார்க்கம் வழியாக அவனே ஆர்தன் என்று சொல்லப்பட்ட பெருமாள் தான் கூடவே வந்து வைகுண்டத்தை கொண்டு சேர்க்கிறான். அதான் விலக்கில்லா வழி நடத்த விரைந்தாறு வந்தார் அப்படின்ற அடுத்த வரி இந்த பாசுரத்துக்கு உயிர் நாடியான வரி. என்ன அப்படின்னு பார்த்தாக்கா பஞ்சவரை பலவகையும் காத்தாறு வந்தார் அப்படின்னு. இந்த பாரத யுத்தம் அதற்கு முன்னாடி கிருஷ்ணனுடைய அவதாரம், இந்த அவதாரத்திலே இந்த பாண்டவாளுக்கு பெருமாள் பண்ண உபகாராதிகள் என்ன அப்படின்னு கேட்டா இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். அதுக்கு பெருமாள் பண்ண ஒவ்வொரு அசைவிலையும் அவர் பெருமாளுடைய உபகாரம் இருந்தது. எப்படி காத்தார்? ஒவ்வொரு விதத்திலையும் அவளை காத்தார். ஒவ்வொரு விதத்திலையும் அதான் சொல்லுவார், பாலப்பிராயத்தை பார்த்தருள் செய்த கோலப்பிரான் அப்படின்னர். தான் பாலதான் இருக்கும் போதே அவளுக்கு உபகாரகனாய் இருந்தான் பெருமாள். அவளுக்கு ஒரு அழிவு வராமல் பெருமாள் கூட இருந்தே துரியோதனாதிகளிடந்து காத்தார். நீ ஒரு பெரிய லிஸ்டே போடலாம். நம்ம எப்படின்னா இவன் சூதாட போறான் தர்மன், வாசல்ல பெருமாள் உட்கார்ந்தானா. ஆனா தர்மபுத்திரருக்கு என்னன்னா, தான் சூதாடுவது பெருமாளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சுன்னு சூதாடினான். ஆனா துரியோதனன் என்ன பண்ணா, தன் மாமாவை வச்சு சூதாடினான். துரியோதனன் விவேகியா போயிட்டான் அந்த இடத்துல. தர்மபுத்திரர் இந்த சூத ஆடும் போது கிருஷ்ணனை கூட்டுன்னு போயிட்டானா, தாயம் போட்டா, கிருஷ்ணன் தாயம் போட்டா என்ன தாயம் போடுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் துரியோதனன் தனக்கு ஆட தெரியாத தன் மாதோடரான சகுனியை வச்சு ஆடுறான். விவேகமா போயிட்டான் அந்த இடத்துல அவன். ஆனால் இவன் என்ன நினைச்சான், தர்மபுத்திரர் என்ன நினைச்சார் அப்படின்னாக்கா, நம்ம சூது ஆடுவது கிருஷ்ணனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தார். இருந்தாலும் பெருமாள் தன்னை அழைப்பான்ட்டு சூதாட ஸ்தலத்துல வாசல்ல காத்திருந்தாரா, என்ன கூப்பிடவே இல்லையன்னு உத்தவர்த்த சாய்கிறார். கடைசியில உத்தவ கீதையில கிருஷ்ணன் சாய்கிறார். உத்தவர் கேட்ட கேள்விக்கு, நீ தடுத்திருக்கலாமே கேட்ட கேள்விக்கு, நான் என்ன கூப்பிடுவான்னு காத்திருந்த, என்ன கூப்பிடல. நான் சபைக்கு போயிருந்தா என்ன நடந்திருக்கும் லோகத்துக்கு தெரியும். என்ன தர்மபுத்திரர் அப்போ தள்ளி வச்சுட்டார் அப்படின்னு பெருமாள் சாய்ச்சார் கடைசியில. அந்த மாதிரி அப்ப கூட தன்னை கூப்பிடாத நிலைக்கு இருக்கும் போது கூட பெருமாள் அவனை காபந்து பண்ணுன்ட்டு போய் நின்றார் அங்க. இதுதான் பஞ்சவரை பலவகையும் காப்பது என்பது. அடுத்தது பார்த்தார், போர்னு வந்தது, முன்னோர் தூது வானரத்தின் வாயிலும் ஒழிந்துட்டு பெருமாள் தூதனாய் கழுவனாகி தூத்தூரோடு சேர்ந்த காலம் சாய்ச்சார். ஒரு தூது போய் இவாறு கோசம் தூது போறான். அந்த சிவகட்ட லோகம் அதிபதியானவன் வந்து ஒரு போஸ்ட்மேன் வேலை பண்றான் சுவாமி, அவன் போனான். அப்புறம் அர்ஜுனன் வந்து, நீ என் பக்கத்தேர்களும் கிருஷ்ணான்னு கேட்கும் போது ஒரு தேரை ஓட்டினான், ஒரு டிரைவர் வேலை பண்றார். அடுத்தது பார்த்தா ஜெயத்ர வதத்திலே பெருமாள், அது போன மாசத்துல முந்தின மாசத்தை நம்ம பார்த்தோம். பகலே ஆழியாளன்றங்கு ஆழியை மறைத்தான்னு சாய்ச்சார் ஆழ்வார். அந்த மாதிரி சூரியனை சக்கரத்தாழ்வாட மறைச்சு பகலை இருளாக்கி இருளை பகலாக்கி காட்டினான். இது ஒரு உபகாரம் அவளுக்கு அந்த பாரத யுத்தம் ஜெயிக்கிறதுக்கு. இல்லைன்னா அவன் அக்னி பிரவேசம் பண்ணியிருப்பான் அர்ஜுனன். இது ஒரு உபகாரம் ஆச்சு. ஜராசந்த வதத்திலே வதத்தில் பீமனுக்கு தன் குறிப்பால் உணர்த்தி பிரிச்சு போடுப்பா, அவனை காலை கிழிச்சு பிரித்து தள்ளி போடு அப்படின்னு சொல்லி கொடுத்தனர். அதனால ஜராசந்த மரணம் ஏற்பட்டது. பீமன் போர்ல ஜெயிச்சு போயிட்டான். அடுத்தது பெருமாள் தேர்கால இருந்து தேரை ஓட்டும் போது சக்தி ஆயுதம் பிரயோகப்படுறது. சக்தி ஆயுதத்தை யாரும் வாங்கிக்க முடியாது. ஆனா பெருமாள் அர்ஜுனுடைய தேர்ல எழுந்து நின்று தன் திருமாபலி சக்தி ஆயுதத்தை வாங்கிக்கிறார். அப்போ பீஷ்மாச்சார் மனசு பதபதச்சு போய் கேட்டாராம், ஹே பிரபு, என் பிராட்டி வாசம் செய்யும் இந்த திருமார்பளே சக்தி ஆயுத்தி அங்கையாப்பா வாங்கிட்ட நீனு, என் பிராட்டிக்கு ஏதான ஒரு ஹானி ஏற்பட்டுடுமே அப்படின்னு பீஷ்மாச்சார் கண் கலங்கிட்ட. பெருமாள் அது சாய்க்கிறார். அதாவது மார்வில் கொண்டாய் மாதவா. மார்வில் மா என்ற பிராட்டிய கொண்டவன், மாறில் கொண்ட மாதவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். மாறிலே சக்தி என்ற ஆயுதமான வில்லை கொண்டவன் மார்வில் கொண்டான். இந்த சக்தி ஆயுதம் பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்தில் இருக்கக்கூடியவள் இந்த திருமாவில் வாழும் அங்கையும் பல்லாண்டு பெரியாவ சாதிச்ச மாதிரி அந்த வக்ஷஸ்தலத்திலே பெருமாள் வந்து அந்த சக்தி ஆயுதத்தை வாங்கிக்கிறார். யாருக்கோசம் வாங்கிட்டார்? அர்ஜுனனை காபந்து பண்ண வாங்கிட்டார். எழுந்து நின்று பிராட்டி கூட பெருமாள் ஒரு நிமிஷம் நினைக்கலாங்க. ஏன்னா இந்த சத்து ஆயுதமானது பெரிய பேரழிவை ஏற்படுத்தும். அர்ஜுனன் போயிட்டான்னா யுத்தம் நடத்த முடியாது. அதனாலே அவன் உயிரை காக்கிறதுக்கு பெருமாள் தன் திருமார்பிளை தாங்கினான் சக்தி ஆயத்தை. இதான் பஞ்சவரை பலவகையும் காக்கிறது. பெருமை நான் காண்டி போச்சுருக்கேன் எல்லாரையும் கொண்டுடுவேன்ட்டு பிணத்தின் போறதுக்கு வந்து அது அவளுடைய கர்மா, அர்ஜுனுடைய கர்மா. யுத்தம் நடத்துறது பெருமாள் தான் நடத்துறீங்க. அந்த மாதிரி சக்தி ஆயத்தை திருமார்பிளை தாங்கிக் கொண்டார் பெருமாள். தன் திருமார்பில் தாங்கி அவளுக்கு ஒரு உபகாரம் பண்றார். அடுத்து நாகாஸ்திரன் கேட்க வேண்டாம், கர்ணன் பிரயோகப்படுத்தினான். நாகாஸ்திரத்தை பிரயோகப்பட்டவுடனே கருடாஸ்திரம் போடணும். அப்போ உடனே பெருமாள் சாய்க்கிறாடே, நாகாஸ்திரம் போடுறான் கருடாஸ்திரம் போடுறது சாய்ச்சாரான் அர்ஜுனன் கிட்ட. இருக்காளான்னு கேட்டா எங்கிட்ட இல்லையன்னு சொல்றான் அர்ஜுனன் தேர்க்காலில் வந்து. அப்ப அர்ஜுனன் சொன்னானா, நீ இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும் கிருஷ்ணா அப்படின்னு சொன்னான். பெரிய சரணாகதி இது இந்த வார்த்தை. அப்படி பெருமாள் தேர ஒரு அடிக்கீழ் அழுத்தி அர்ஜுனுடைய கீட்டை மட்டும் பரிபோகும்படியா பண்ணி அவன் தலைய பெருமாள் காப்பாற்ற, இதையும் பஞ்சவரை பலவகையும் காப்பாற்றினதுக்கு ஒரு உதாரணம். அடுத்து உத்தரதன் சிறுவனையும் உய்யக்கொண்ட உயிராளன். உத்தரை வயிற்றில் செத்து போன குழந்தைய உயிர்ப்பிக்கிறான் பெருமாள். எப்பேற்பட அபிமன் இவன் குழந்தை, அவன் அர்ஜுனனின் பேரன். அப்படியே பெருமாள் எல்லா வழியிலையும் ஒரு உபகாரி காத்து ரட்சிக்கிற ரவாட. குந்திக்கு தன் மகன் யாருன்னு தெரியாது, எனக்கு தாய் யாருன்னு தெரியாது கர்ணனுக்கு. இவா ரெண்டு பேரையும் பரஸ்பரம் சந்திக்க வச்சு கர்ணனுடைய தாய் குந்தின்னு நிரூபணம் பண்றார். குந்தி புத்திரன் கர்ணன் அவளுக்குள்ள தெரிய வைக்கிறார் பெருமாள். இதன் மூலமா நாகாசுரத்தை மூணு தர போட வேண்டியன்னு ரெண்டு தரோட நிறுத்திடுறான். ஒரு தர தான் பிரயோகம் பண்றேன்னு சொல்றான் அவன். இப்ப பெருமாள் எப்படி காய் நகத்துற பாருங்க பாண்டவாளுக்கு உபகாரம் பண்றதுக்கு. தேர்காலில் வந்து இவன் ஜெயிக்கிறதுக்கு கர்ணன் கீழே விழுந்த போது கீழே விழுந்த கர்ணன் மேல அபானத்தை போடுன்னு சாய்கிறார் பெருமாள். நான் சொல்றது சைடு அதுதானா தர்மம்னு சாய்கிறார். அர்ஜுனன் பானத்தை போட்டான், கர்ணன் செத்து போயிட்டான். அப்படி ஏன்னா கர்ணன் இருந்தானா அர்ஜுனனை ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த இடத்துல இருந்தான் பெருமாள் இருக்கான். அவன் சொல்ற உபாயம் படி பண்ணாக்கா ஜெயம் வந்துடும். அததான் அர்ஜுனனும் பண்ணான். விஸ்வரூபம் கொடுத்த பெருமாள் கர்ணனுக்கு. பாண்டவாள் அவனும் ஒத்தன் தானே, துரியோதனாதிகளோடு அவள் அவ ஸ்தானத்தில் இருந்து அவன் வளர்ந்து வந்தாலும் வித்தானது பாண்டவர்டேந்து வந்த வித்து தானே அது. கடைசியில் கீதை உபதேசம் பண்ற பெருமாள் ஒரு பெரிய இந்த லோகத்துக்கே முக்கியமான ஒரு வஸ்து கீதன். கீதையை கொடுத்த தனக்கு ஆச்சாரியன் என்ற ஸ்தானத்தை பெருமாள் எடுத்துட்டு அவனுக்கு அர்ஜுனனுக்கும் தான் யார் விஸ்வரூபம் காட்டுற திவ்ய சுக்ஷு அனுகிரகம் பண்றார். எவ்வளவு அனுகிரகம் பாருங்க பாண்டவாளுக்கு பெருமாளால. அடுத்த திரௌபதிக்கு பெருமாள் வஸ்திரம் கொடுக்கிறார் மானத்தை காபந்து பண்றதுக்கு. துர்வாசத்திலேருந்து திரௌபதிய அவருடைய சாபத்திலேருந்து விடும்படியா ஆக்கி பசியார வந்து துர்வாசர் நான் வரலே வயிறம் எடுத்துன்னு சொல்லிட்டு போற அளவுக்கு பெருமாள் ஒரு உபகாரி திரௌபதிக்கு பண்ணி கொடுத்தார். அடுத்தது போர் நடக்கும்போது துரியோதனன் ஜலஸ்தம்பம் பண்ண போயிட்டான் இவாளை ஜெயிக்கிறோம் சொல்லிட்டு. அதனாலே பெருமாள் பீமனை விட்டு சத்ரி எனக்கு வெஸ்ஸா பிடிக்காது, ஏய் கண்ணாபிதான் வெயிட் ஆகணும் அப்படின்னு பெருமாள் நியமனம் பண்ற பீமனை. பீமனம் இருக்கிற கட்டவாத்தெல்லாம் போட்டு வெயிறான், கோழன்றான் அதுன்றான் இது எல்லாம் வெயிறான். அவரும் தாங்க முடியாம ஜலத்தையும் வெளில வந்திருக்கிறான் பீமன் துரியோதனன். அப்ப திருப்பி ரெண்டு பேரும் சண்டை வந்து கடைசியில் பீமன் துரியோதனை வதம் பண்றார். இப்படி அடியன் சொன்னது ஒரு சின்ன லிஸ்ட் தான் சொல்லியிருக்கேன். ஆனா பெருமாளி வாளுக்கு என்ன பல, அதாவது ஆழ்வார் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, பாலப்பிராயத்தே பார்த்தற்கருள் செய்தவன். சின்ன குழந்தையா இருக்கும் போதே அந்த அர்ஜுனனுக்கு பெருமாள் உபகாரம் பண்ணியிருக்கார். அதனால இவாளையும் போர்ல கடைசி வரைக்கும் இருந்து காப்பாத்தி போர் ஜெயம் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் போயிட்டா, எல்லாம் முடிஞ்சதுன்னா சங்க ஊதியாச்சு போகாலில். அப்பையும் வந்து அந்த அர்ஜுனுடைய உயிரை பெருமாள் காப்பாதலே, இறங்கி ஓடி வாடா, தேர்காலை விட்டு இறங்கி ஓடி வாடா அப்படின்றார். ஆனா அர்ஜுனனுக்கு என்னன்னா, போர்ல ஜெயித்தவாளை சாரதி கொண்டு அந்த ராஜதானியத்தை கொண்டு நிறுத்தணும், அதுதான் சாரதி பண்ணக்கூடிய கங்கிரி மந்திரத்தில். என்ன கிருஷ்ணா, போர் தர்மம் தெரியாம நீ பேசுற, நான் போர ஜெயிச்சிருக்கேன், என்னை கொண்டு அங்க ராஜதானியத்தை கொண்டு இறக்கி விட வேண்டாமா, அது உன்னுடைய கடமை இல்லையா அப்படின்னு கேட்கிறான். நான் பன்னெண்டாம் முதல்ல இறங்கி வாடான்னு சாகிய பெருமாள், இறங்கி ஓடி வாழ பெருமாள் தேர விட்டு இறங்கி ஓடுறார். அவனும் இறங்கி வரான். இறங்கி ஓடி வந்த உடனே அந்த தேர் பத்தின் எரியறது, என்ன கிருஷ்ணா தேர் எரியறதுன்னு கேட்கிறான் அர்ஜுன பெருமாள்கிட்ட. பெருமாள் சாதிக்கிறார், அப்போ நான் தேர்ல இருந்தண்டா, ஆனா உன்னுடைய ஜெயக்கொடி மேல ஹனுமான் இருந்த, நாங்க ரெண்டு பேரும் யுத்தம் முடிஞ்சு இறங்கிட்டோம், அதனால் தேர் பத்தி தான் எரியும், ஏன்னா இத்தனை நாள் இருந்து 18 நாட்களும் உன்னுடைய தேர்ல எவ்வளவோ விஷாஸ்திரங்கள்லாம் போட்டிருக்கா, அதற்கெல்லாம் பலன் உண்டு, அது நெருப்பு கக்கும், உன் உயிரை காபந்து பண்ணவே இறங்கி ஓடி வர சொன்ன பெருமாள் சாதிச்சார். அப்ப அந்த ஸ்திதியில கூட இவாளுக்கு ஒரு பெரிய உபகாரம், இதான் பஞ்சவரை பலவகையும் காத்த பெருமாள். இப்படி பெருமாள் ஒவ்வொரு இன்ச்சிலையும் ஒவ்வொரு அணுடையும் பெருமாள், ஒவ்வொரு நாழிகையிலேயும் பெருமாள் அவளை கூட இருந்து கண்ணை இமை காப்பது போல் காத்து அனுகிரகம் பண்ணிருக்கக்கூடிய பெருமாள். அதான் சுவாமி தேசிகன் இந்த விஷயத்தை, இது பெரிய விஸ்தாரமான விஷயத்தை ஒருவரே சாதிச்சார் சுவாமி தேசிகன். பஞ்சவரை பலவகையும் காத்தாறு வந்தார் அடியனுக்கு விஞ்ஞாபனம் பண்ணது ஒரு சின்ன துளிதான். இன்னும் காலட்சேபாதிகள் பெரியவாள் கேட்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஆஸ்திகாலாம். அடுத்தது பாஞ்சாலி குழல் முடித்தாறு வந்தாரு தாமே அப்படின்னர். பாஞ்சாலி குழல் முடித்தார், என் கூந்தலை ரத்தத்தாலே முடிப்பேன் சொல்லி பாரத யுத்தத்தை ஏற்படுத்தி வச்சு பாண்டவாளை ஜெயிக்க வச்சு துரியோதனாளிகை தோக்கடிச்சு அந்த பாஞ்சாலுடைய குழல்களை முடியறதுக்கு பெருமாள் பேர் உபகாரம் பண்ணி கொடுத்தான். இப்படியாக இந்த சியப்பதி லீலைகள் பல புரிந்தறிந்தே வஞ்சன செய் பூதனையை மாய்த்தார், மல்லர் மதகரி மாலம் அலைந்தார், கம்சனை கொன்னார், கஞ்சனை போல் கடும் சினத்தால் கடிந்தார், பானாசுர யுத்தத்திலே அவனுடைய தோள்களை கழித்தார், வெஞ்சல் சொல்லாகிய வெஞ்சல் சொல் கொடுத்தவன் அந்த சிசுபாலனை தேசழித்து வைகுண்டம் கொடுத்தார் அவனுக்கு, விலக்கில்லா வழியாக அசுராஜ மார்க்கத்தை ஜீவாத்மாக்கு ஏற்படுத்திக் கொடுத்தார், பஞ்சவரை பண்டபாண்டவாளுக்கு பல வகையிலும் காத்து அனுகிரகம் பண்ண பெருமாள் இவர். இதன் காரணமாக பாஞ்சாலை குடல் முடித்தார் அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தை தலைக்கற்றார். இதே விஷயத்தை சுவாமி தேசிகன் நவமணிவாளர்கள் சாய்க்கிறார். பஞ்சரசை பூதனையை மலையும் சாட்டை மல்லரையோர் மதக்களிற்றை வானோர் அஞ்சும் கஞ்சனை முன் கடைந்த அவனிவாரம் தீர்த்த காவலனே கோவலனான் இன்ற கோவே அப்படின்னு சாய்கிறேன் நாமணி மாலையில. இங்க வஞ்சரசை பூதனை, இங்க அதே பூதனாவதம், மல்லர் மதகளிரு கஞ்சன், இப்படி இங்க தேவப்பெருமானிடத்தை அழுச்செய்த பாசுரங்கள் அங்கே வந்து தெய்வநாடத்தையும் பரிமளிக்கிறது பெருமாள் சுவாமி தேசிகன் திருவுள்ளம். அப்படி அர்ச்சாமூர்த்திகள் வேற வேற இருந்தாலும் உள்ள உண்ட சக்தியானது வந்து அந்த பரவாசுதேவன் தான். ஆனா சுவாமி தேசிகன் எல்லாரையும் ஒரே மாதிரிதான் திருஷ்டியில பார்ப்பார். ஆனா ஒவ்வொரு அனுபவம் ஒரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சுவாமி திருவுள்ளத்துக்கு ஏற்படுத்துறது. அதனால இந்த பாசுரத்துல ரொம்ப அற்புதமா கிருஷ்ணனுடைய லீலைகளை சுவாமி தேசிகன் திருவுள்ள பத்தி கொடுத்த நம்ம இந்த பாசனம் இத்தோட முடிவடைகிறதடியே அடுத்த பாசனத்தை நம்ம நாளைக்கு சேவிக்கலாம். போன வாரம் கொஞ்சம் திரிமேனி அசக்தம் ஆசோசாதிகள்லாம் கொஞ்சம் வந்துருத்து நடுவில், அதனால இந்த உபன்யாசத்தை 8 பாசனத்தோட மேல சேவிக்க முடியாம ஒரு பிராப்தி. பெருமாள் திருப்பேடையை சரி பண்ணிட்டார். இனிமேல் தொடர்ந்து உபன்யாசங்கள் அவனுடைய அனுகிரகத்தால் இது நிர்விக்னமா நடக்கணும்ட்டு பெருமாள்கிட்ட ஒரு அஞ்சலி பண்ணிட்டு இன்னி உபன்யாசத்தை அடியன் முடிச்சுக்கிறேன். அடியே நாளைக்கு 10வது பாசனமான அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தான்னு ஆரம்பிச்சு மீதி இசைப்போம் அடிகன். தாசன் ஸ்மிருதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.